கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் ஜீவனாகும் நெஞ்சின் ஓசை தாளமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும் தேவி எந்த பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த நாயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதம் தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந்தனந் சங்கீதம் பாடும் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் ததம் தம் தம் தம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூக்கும் கண்கள் மூடும் தம் தம் நம் ததம் தம் நம் தனம் தம் தம் தனம் தம்